శ్రీ మాధవాంసుదాంబుదిపూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస గురుహరియ కృపాతచక్రం శ్రీనవ్యరంగయతిరయ్యకృతాత్మరక్షం వందే సదా వరద లక్ష్మణ దేశికేంద్రం భారద్భాజం షటారిం శుభగుణాన్ పండితేంద్రం భజేహం సూనుం నారాయణస్య సంస్కారమాభ్య గ్రంథాన్ వీరరద్భీషటారే నస్తభారం నృసింహే వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం తత్పాదయుగ్మసరసీర్హభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరిపరిశ్రమం తం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్భేదాంతరామానుజమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమస్తీవాసయోగీశ్వరగురుపతయోరర్పితస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తం శ్రీమద్భేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం జీవనం జగతాం జీయాత్కిమభ్యదదతం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాహ్వయం మహః ప్రణామం లక్ష్మణమునిః ప్రతిగృహ్ణాతు మామగం ప్రసాదయతి యత్సూక్తిః స్వాదీనపదికాం శృతిం అస్మద్గురుభ్యో నమః. వృత్తం యత్నేన సంరక్షేత్ విత్తం యేతి చ యాతి చ అక్షీణో విత్తతః క్షీణో వృత్తస్తు హతో హతః. ఇది మహాభారతത്തില ഒരു പ്രമാണ വാക്യം. ധൃതരാഷ്ട്രനുക്ക് വിതുരർ ഉപദേശം பண்றதாக അമൈന്ദ ശ്ലോകം. ഒരുവൻ தன்னுடைய நல்நடத்தைகளை மிகவும் முயற்சியுடன் காப்பாற்றிக் கொள்ள வேணும். செல்வமானது வரும் போகும். எவ்வளவு செல்வம் நிறைந்தவனாகிலும் அவன் நடத்தை குறைந்தவனாக இருந்தால் அவன் உலகத்தோரால் பிணமாகவே கருதப்படுவான் என்பது சாஸ்திர வாக்கியம். இதைத்தான் சீக்ஷாவல்லியினுடைய இந்த 11வது அனுவாகத்தினுடைய பிற்பகுதியானது தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஏகேச அஸ்மஸ்ரேயா பும்சோ ப்ராஹ்மணாஹ தேஷாம் த்வயா ஆசனேன ப்ரஸ்வசிதவ்யம் ஸ்ரத்தயா தேயம் க்ரியா தேயம் అశ్రద్ధయాధేయం శ్రియాధేయం హ్రియాధేయం భియాధేయం సంభిదాధేయం అతయతితే కర్మ విచికిత్సా వృత్త విచికిత్సా వాస్యాత్. సోల్రదు అస్మత్ ఆచార్యనాన వైశంపాయనాన என்னை காட்டிலும் ஸ்ரேயாம் சஹா பல விஷயங்களிலே கற்றுணர்ந்த ஞானிகள் உயர்ந்தவர்கள் பிராமணாக பிராமண ஜாதியிலே பிறந்திருப்பார்கள். ஏகேச அப்படிப்பட்ட அந்த பெரியவர்கள் யாருண்டோ தேஷாம் அப்பெரியவர்களுக்கு ஆசனேன படுக்கை இருக்கை முதலியவைகள் உன்னாலே எப்பொழுதும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். துவயா உன்னாலே ந பிரஸ்வசிதவ்யம் அவளுக்கு சமமாக அவர்கள் உட்கார்ந்ததான இருக்கையிலோ அல்லது படுத்துக்கொண்ட ஆசனத்தினோ நீ ஒருபொழுதும் படுக்கவோ அல்லது அமரவோ கூடாது. இதை நீ நிச்சயம் கடைபிடிக்க வேணும். அதுக்கப்புறம் அப்படி பெரியவர்கள் நிறைந்த ஒரு சதசிலே அவர்கள் சாதிப்பதை செவி கொடுத்து கேட்க வேணும். குறுக்க குறுக்க கேள்வி கேட்டோ இல்ல அதிக பிரசங்கித்தனமா தனக்குத்தான் தெரியுங்கிறதான ஒரு மனோபாவத்தோடையோ அவளோட ஒரு காலும் வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு வைசம்பாயனர் தன்னுடைய சிஷியனான பிருகுவுக்கு உபதேசம் பண்றார். இதுல ஆதிசங்கரர் சாதிக்கிறதான அர்த்தம், ஆச்சாரியனை எதிர்கேள்வி கேட்டு அவன் மனசை நோகடிக்காதே அப்படின்றார். அப்புறம் இதுல உபனிஷத் பாஷ்யக்காரரான அந்த வேதாந்த ராமானுஜமுனி இந்த நப்ரஸ்வதி தைவியம்ங்கிறதுக்கு அந்த ஆசனேனேங்கிறதோட சேர்த்து அவர்களுக்கு சமமாக நீ அவ படுக்கையில விஸ்ராந்தியோ இல்ல அவ உட்கார்ற ஆசனத்திலேயோ உட்காராத, அது ரொம்ப மரியாதை குறைச்சல் அப்படின்றத சொல்றார். இதுதான் சிஷியனுடைய மிக உயர்ந்த நற்பண்பாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும். மேலே தானம் முதலான விஷயங்களை எவ்விதம் பண்ண வேணும்னு வைசம்பாயனர் தன் சிஷியனான பிருகுவுக்கு உபதேசம் பண்றார். தானத்தில் மூணு வகை, சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம்னு தானத்திலே மூணு வகை. ஸ்ரத்தையாதேயம், தானம் கொடுக்கும்போது ஸ்ரத்தையுடன் கொடுப்பாயாக. அதேயம் அஸ்ரத்தையா, அஸ்ரத்தையுடன் கொடுக்காதே, அது மிக கொடிய பாபம். இப்போ இத ரெண்டு விதமாகவும் சொல்ற, ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம், ஸ்ரத்தையோட கொடு இல்ல அசுரத்தையோடையாவது கொடு. அசுரத்தையோட கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறவனுக்கு அது இன்னும் உபயோகரமாக தான் இருக்க போறது. அதனால ஸ்ரத்தையோட கொடுத்தா உனக்கு நல்லது, அசுரத்தையோட கொடுத்தா உனக்கு அவ்வளவு புண்ணியம் வந்து சேராது, ஏன்னா நீ அசுரத்தையோட கொடுக்கறதுனால. ஆனாலும் கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல காரியம் தானே, அதனால அது ஸ்ரத்தையோட கொடுத்தாலும் சரி அசுரத்தையோட கொடுத்தாலும் சரி அதை வாங்கிக்கிறவாளுக்கு அந்த தானம் யாருக்கு நாம கொடுக்கிறோமோ அவளுக்கு அது பிரயோஜனகரமா இருக்கிறதுனால அங்கே கொடுக்கறதுங்கிறது தான் முக்கியம். இத அடியன் சொல்லும்போது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அடியனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்ததான ஒரு நிகழ்ச்சி அப்படியே கண் முன்னாலே தோன்றது. முக்கூர் அழிசிங்கர் அந்த ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் கட்டி கொண்டிருந்த சமயம் அது, ஒரு அதாவது பெரிய துவாதசின்னு சொல்லுவா பாருங்க, வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் அப்போ அடியேனும் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அங்கே அந்த ஆராதனது நிருசிம்மன் ஆராதனம் சீக்கிரமாயிடுத்து. ஆனால் அந்த ஆராதனத்துக்கு உண்டானதான அந்த நிறைய பாகவதோத்தமாலெல்லாம் சிஷ்யாலெல்லாம் கூடியிருந்தா, அத்தனை பேருக்கு அங்கே போடுற அளவுக்கு சாதனமோ வஞ்சனங்களோ திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி பேர் வந்ததுனால அதை கொஞ்சம் மாற்று ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால சாதம் அடிக்கிறது அந்த வஞ்சனாதிகள்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் வேணுமோனோ, அதுக்காக அந்த சமயத்தில் அங்கே இருந்தவாளெல்லாம் ஏதோ நாலு வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னு ஐசிங்கர் நியமிச்சு, ஐசிங்கரும் பக்கத்திலேயே முக்கூர் ஐசிங்கரும் உட்காந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கிறதையும் கேட்டுண்டு அப்படியே இருந்தார். அப்போ அடியணி நீ ஏதாவது சொல்லண்டா அப்படின்னார். அடியன் இவ்வளோ பெரிய பண்டிதா இருக்கிற சமயத்தில் அதுவும் இங்கே ஐசிங்கர் இருக்கும்போது அடியன் அதிக பிரசங்க என்னத்தை சொல்லுவோம், சொல்றா எத்தையோ டைம் போடுமோ நான் எத்தையோ சொல்லு ரெண்டு அப்படின்னார். சரின்னு அடியன் இந்த மாதிரி கோபுரம் கட்டுறா ரொம்ப வசந்ததான கைங்கரியம், இது ராஜாக்கள் மட்டுமே பண்றதான கைங்கரியம், அதை இவர் சன்னியாசியா இருந்து பண்றார், இது ரொம்ப சிரமசாத்தியம் அப்படின்னு அதை சிலாக்கிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்களால் எவ்வளவு இயன்றமோ அந்த இயன்ற வரைக்கும் அவள்லாம் கொடுக்கணும், இது ரொம்ப மகோன்னதமான ஒரு பெரிய கைங்கரியம், இந்த கைங்கரியத்தில் எல்லாரும் அன்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்ரத்தையாதேயம்னு சொல்லியிருக்கு, அஸ்ரத்தையா அதேயம்னு வேதம் சொல்லிருக்கு, அதனால எல்லாரும் எவ்வளோ கொடுத்தாலும் ஸ்ரத்தையோ கொடுங்கோ, மனம் சுடிக்காதவோ இல்லை என்னவோ ஐசிங்கர் கேட்டாரே ஐயோ கொடுக்கணுமே ஆச்சாரியன் கேட்டாரேன்னு கொஞ்சம் கூட மனசு போனாமல் கொடுக்கணும், அதை ஸ்ரத்தையாதேயம்னு சொல்லிருக்கு, அப்படி நீங்கள் ஸ்ரத்தையோடு கொடுத்தா தான் அது உங்களுக்கு ஸ்ரேயஸு அப்படின்னு அடியேன் உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு மைக்கை பிடிச்சி இழுத்தார், வீழ்த்து அவன் கிடக்கான். அது நீ ஸ்ரத்தையா கொடுத்தாலும் சரி அஸ்ரத்தையா கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்கிற பணம் அந்த கோபுரம் கட்டுறதுக்கு போக போறது. நீ எப்படி வேணா கொடுக்கணுங்கறதுதான் இங்க முக்கியம். இந்த பண்டிதாலயத்துக்கு தான் பேசவே விடப்படாதுன்றது அப்படின்னு அடியனுக்கும் பார்த்து சிரிச்சுங்கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், சரி இந்த ஒரு 100 ரூபாய் ஒருத்தனுக்கு தானம் பண்றோம், அந்த 100 ரூபாய் அவன் ரொம்ப ஏழை, அவன் அதை கொண்டு போய் அந்த அரிசி கடைக்காரன்ட்ட கொடுத்து அரிசி வாங்கி அன்னி பாட்டை அவன் கவனிச்சுக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ நீ ஸ்ரத்தையோட அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தாலும் 100 ரூபாய் தான், நீ அஸ்ரத்தையா இருந்தா தொலைஞ்சு போ இந்த அண்ணுமே அப்படின்னு விட்டு அஸ்ரத்தையோட அவனுக்கு கொடுத்தாலும் அந்த 100 ரூபாய் தான், அதை கொண்டு கடைக்காரர்கிட்ட கொடுத்தா அவன் அரிசி கொடுக்க போறான். அது ஸ்ரத்தையோட அவனுக்கு தானம் வாங்கினானா அஸ்ரத்தையோட தானம் வாங்கினானாங்கிறது அவனுக்கு முக்கியம் இல்லை. அந்த கடைக்காரனுக்கு அந்த அரிசிக்குள்ளதான பணம் கிடைக்கணும், அது கிடைச்சி கொடுத்து. அதே மாதிரி கோபுரம் அடியன் கட்டுறதுக்கு அங்க பணம் வரணும். நீ ஸ்ரத்தையா கொடுத்தாலும் சரி அஸ்ரத்தையா கொடுத்தாலும் கொடுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, அது ஸ்ரத்தையோட கொடுத்தா உனக்கு நல்லது. நீ அஸ்ரத்தையோட ஏதோ ஒரு கம்பல்ஷன் ஏதோ ஆச்சாரியன் நிர்பந்திக்கிறாரேன்னு கொடுத்தாலும் சரி, அந்த பாபம் அடியனுக்கு வந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் கொடுக்கணுங்கிறதா அங்க முக்கியம்னு ரொம்ப ரசமா சாயிச்சாச்சு. அதனால ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம், அதாவது திருவுள்ள உகப்புடன் மகிழ்ச்சியுடனே தானத்தை பண்ணு, முகத்தை சுழிச்சுண்டு தானத்தை பண்ணாதே, ஏதோ தொலைக்கணுமே தொலைஞ்சு போ அப்படின்னு தானத்தை பண்ணாதேங்கிறத இங்க ரொம்ப அழகா வேதம் சொல்றது. கிரியாபேயம், ஐயோ கொஞ்சம் தானே நம்ம கொடுத்தோம், அவன் இப்ப நம்ம கிட்ட ஒருத்தன் வந்து தானம் கேட்கறான், அவன் இன்னொருத்தட்ட போய் அவன் வாழ்நாள்ல தானம் கேட்கப்படாது, அப்படி அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நம்ம தானத்தை கொடுக்கணும். ஆனா அவ்வளவு ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இல்லையே, ஐயோ நம்மளால கொஞ்சம் தானே கொடுக்க முடியறதுன்னு மனசு நொந்துகின்றே அந்த தானத்தை கொடுக்கணுமா. அதனாலதான் அத ஹிரியாதேயம் அப்படின்னு சொன்னான். அவன் கொடுக்கறமேங்கிற வருத்தம் இல்ல, இவனுக்கு சமர்த்தியா நம்மளால கொடுக்க முடியலையே, அவன் வாழ்நாள் முழுவதும் இன்னொருத்தட்ட போய் வாங்கிக்க விடாது கை நீட்டப்படாது, அந்த அளவுக்கு அவனுக்கு சமர்த்தியான செல்வத்தை கொடுக்கணும்னு மனசு இருந்தாலும் கொடுக்கறது என்கிட்ட இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு அவன் மனசுல நிர்வேதப்படணும். அப்படிப்பட்டு ஒருத்தன் தானம் பண்ணானேயானால் அது ஹிரியாதேயம். அதுக்கப்புறம் பியாதேயம், தானம் பண்ணாவிட்டால் நமக்கு தோஷம் ஏற்படும். நமக்கு எம்பெருமான் இந்த தனாதி சௌகரியங்களை எல்லாம் சங்கல்பிச்சிருக்கான், அத சத்பாத்திரங்களுக்கு விநியோகித்து அவளுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாவிட்டால் நான் சாஸ்திரத்தை வாசிச்சும் பிரயோஜனம் இல்லாதவனா ஆயிடுவேன். அதனால தானத்தை அடியேன் பண்ணவே வேணும், அப்படி நாம் பண்ணலன்னா அடியனுக்கு தோஷம் ஏற்படும் அப்படிங்கிற நினைவு இருக்கே, அப்படியோ அந்த நினைவோடே தானம் பண்றதுதான் பேரு. இல்ல இன்னொன்னும் பியாதேயத்துக்கு சொல்றா, அதாவது தன்னை காட்டிலும் அதிகம் சம்பாதிக்காத குறைச்சு சம்பாதிக்கிற ஒருத்தன் ஒரு சத்பாத்திரத்துக்கு தானம் பண்றான், என்னை விட எல்லாத்திலையும் கீழ்பட்டவன் அவனே தானம் பண்றானே, நாம பண்ணாம இருக்கோமேன்னு அவனுக்கு போட்டியா தானம் பண்ணாலும் சரி அது பியாதேயம்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் சம்பிதாதேயம், அந்த சங்கல்பூர்வமா நாம தானத்தை பண்ணணும்னு உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். ஆனா அதுவே சங்கர பகவத் பாதாள் மித்திரன் முதலாளனுடைய காரியத்துக்காக அவளுக்கு வேணுங்கும் போது அந்த தானத்தை கொடுத்து உதவணும் அப்படிங்கறத அங்கே அவர் சாதிக்கிறார். எப்படியா இருந்தாலும் தானத்தை மற்றவாளுக்கு கொடுத்து உதவுறதுங்கிறது தான் அங்கே முக்கியம். அதனால அந்த தானத்தை மித்திரன் முதலாளனுடைய காரியத்துக்காக கொடுத்தாலும் அது தானம் தானம் தானே, ஆதிசங்கர் சொன்ன மாதிரி. அதனால அது சம்பிதாதேயம்னு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் சில வியாக்கியாகர்த்தாக்கள் இதுக்கு வேற விதமா பண்ணா, தேசம் காலம் பாத்திர விசேஷாதிகள் இதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு ஹோமம் நடக்கிறது, அந்த ஹோமத்துக்கு நல்ல அத்வைரியும் முதலான நாலு ரித்திகளுக்கு நல்ல சம்பூர்ணமா புஷ்கலமான சம்பாவனையே பண்றார். அதுக்கப்புறம் அந்த பிரதிபிரஸ்தாதான் அந்த நாலு ரித்விக்குகளை தவிர இருக்காளே அவளுக்கு அவாடு கொடுத்ததுல அரை பங்கும், நேஷ்டாதிகளுக்கு மூணுல ஒரு பங்கும், அப்புறம் உன்னேதான்னு சொல்றவாளுக்கு அந்த ரித்விக்குகளுக்கு அவளுக்கு கால் பங்கும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அது மாதிரி கொடுக்கறதுக்கு சம்பிதாதேயம்னு பேரு அப்படின்னும் சொல்றா. இப்படி எப்படி கொடுத்தாலும் சரி கொடுக்கறதுங்கிறது வேணும். அதனால அந்த கொடுத்தவன் வாங்கிக்கிட்டு அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படணும், அதுதான் நம்ம தானம் பண்றதனுடைய ஒரு முக்கிய உத்தேசமே. அதனால அங்க தானம்ங்கிறது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பண்ணணும். பிராமணனுக்கும் தானம் பிரதிகிரகீதம், அவனுக்கு வாங்கிக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு, அதே மாதிரி தானம் மற்றவாளுக்கு பண்றதுக்கும் அதிகாரம் சாஸ்திரம் கொடுத்திருக்கிறதுனாலே அருந்தொழில் அந்தனர் வணங்கும் தன்மையேன்னு அழ்வாரும் சொல்லலையா. அதன் மாதிரி தான் அத்தியனம் பண்ணிண்டு பெரியவாழ்கிட்ட தன் சிஷியனுக்கு இவ அத்தியனம் பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி தான் யாக யஜ்ஞாதிகளை பண்ணிட்டு மற்றவாளுக்கும் பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி தானம் மற்றவாளுக்கு கொடுக்கறான், மற்றவாழ்கிட்டேருந்தும் வாங்கிக்கிறான். அதனால இந்த ஆறு தான் பிராமணனுடைய தொழில்னு சாஸ்திரம் ரொம்ப அருதிட்டு இருக்கிறதுனால இந்த தானத்தை ஒவ்வொரு பிராமணனும் தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், கொடுக்கணுங்கிறதான் இங்கே முக்கியம் அப்படின்னு தன்னுடைய சிஷியனான பிருகுவுக்கு ஆச்சாரியனான வைசம்பாயனர் உபதேசம் பண்ண பிற்பாடு, இந்த கர்மாக்கள் விஷயத்துல நீ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உபதேசிக்கிறார். அப்போ ஏதத்ரப்ராஹ்மணாஸம்மர்ஷினஃ யுக்தாயுக்தாஃ அலுக்ஷாதர்மகாமாஸ்யுஃ யதாதேதேஷு வர்த்தேரன் ததாதேஷு வர்த்தேதாஃ ஏஷ ஆதேசஃ ஏஷ உபதேசஃ ஏஷ வேதோபநிஷத் ஏதனுசாசனம் ஏவமுபாசிதவியம். இந்த பதினோராவது அனுராகத்தில் சொல்லுண்டு போறார். அதாவது இந்த கர்மாக்கள் இருக்க அது விஷயத்திலே உனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால், கர்மாங்கிறது நமக்கு தெரியும் சௌதஸ்மார்த்த அந்த கர்மங்களுடைய விஷயத்திலே விசிகிச்சா உனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலோ, விருத்தி ஆச்சாரிய அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிற விஷயத்திலே விசிகிச்சா சந்தேகம் உண்டானாலோ நீ என்ன பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்றார். அதாவது அந்த இப்படி அவனுக்கு அவனுடைய ஆச்சரணத்திலேயே ஒரு சந்தேகம் ஏற்படுறது, அது தர்மத்திலேயா இருந்தாலும் சரி இல்ல அவனுடைய ஆச்சாரத்திலே ஏற்படுறதான சந்தேகமா இருந்தாலும் சரி, அந்த கர்மானுஷ்டானத்திலேயோ அல்லது தன்னுடைய ஆச்சரணத்திலேயோ அதுல யாரு சுஷ்டுவா முறப்படி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காளோ, ஆயுக்தாக அப்படிப்பட்ட அந்த சுதந்திரர்களுடைய அலுக்ஷாக குரூரமான புத்தி இல்லாதவாவா, தர்ம காமாக தர்மத்திலே ஆசையோடு பற்று உள்ளவர்கள் அப்படிப்பட்ட அந்த பிராமணாக பிராமணர்கள் ஏ எவர்கள் இருக்கிறார்களோ தே அவர்களிடத்திலே தத்ர அக்கர்மானுஷ்டானத்திலேயோ இல்ல நடத்தலேயோ யதா எவ்விதமாக வர்த்தேரன் அவர்கள் அனுஷ்டிப்பார்களோ அவர்கள் இருக்கிறார்களோ ததா அவ்விதமே தத்ர அந்த கர்மானுஷ்டானத்திலேயோ அல்லது நடத்தையிலேயோ வர்த்தேதாக நீயும் அதை அனுஷ்டிப்பாயாகனு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். அத மேலும் அப்யாக்கியாதேஷு தோஷமுள்ளவைகள் என்று சந்தேகிக்கப்பட்ட கர்மங்களிலோ அல்லது ஆசரணங்களிலோ சம்மர்ஷினஹா சாஸ்திராத்த விசாரம் யாரு பண்றதுக்கு சக்தி இருக்கோ திறமை இருக்கோ அவள்கிட்ட யுக்தாஹா, அந்த அவளுடைய கர்மானுஷ்டானத்திலேயோ அல்லது நடத்தையிலேயோ முறைப்படி எல்லாரையும் செய்யறாளே அவகிட்ட, ஆயுக்தாக அப்படிப்பட்ட அந்த சுதந்திரர்கள்ட்ட, அலூக்ஷாக கொடூரமான புத்தி இல்லாத அவள்கிட்ட, தர்ம காமாக அந்த தர்மத்திலே எப்பொழுதும் நோக்குள்ளவர்கள் அதையே பற்றி கொண்டிருப்பவர்களிடத்திலே, பிராமணாக அப்படிப்பட்ட அந்த உத்தமமான பிராமணனிடத்து யார் யார் இருக்காளோ, ஏ யார் இருக்காளோ அவளிடத்தில், தேஷு தோஷமுள்ளவன சந்தேகிக்கப்பட்ட இந்த கர்மங்களினுடைய யதா எவ்விதம் அதை அவர்கள் விலக்கி நடக்கிறார்களோ, தேஷு அந்த சந்தேகமான விஷயமான கர்மங்களிலே, வர்த்தேதாக அவ எதை விலக்கி நடக்கிறாளோ அதை நீயும் விலக்கி நடப்பாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளைய இங்கே சொல்றார். இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ ஒரு விஷயத்தை நாம அனுஷ்டிக்க வேணும், அதுல எந்த முறையிலே நாம அனுஷ்டிக்கணுங்கிற சந்தேகம் வருதுன்னு வச்சுங்கோ. அப்போ இப்போ சாஸ்திரங்கள்ல சூரியமான உதயமான பிற்பாடுதான் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்வீர்கள். கர்ம விசிகிச்சாங்கிறதுக்கு உதிதே ஜுஹோதி அப்படிங்கிற ஒரு வேத வச்சனம் இருக்கு, அதை வச்சுக்கிண்டு சூரியன் உதயமான பிற்பாடுதான் நாம ஒரு ஹோமத்தை பண்ணணும்னு விதிச்சிருக்கு. அதே வேதம் அனுதிதே ஜுஹோதின்னு சொல்றது, அதாவது சூரியமா உதயமாகாத்துக்கு முன்னாலேயே ஹோமம் பண்ணணும்னு இன்னொரு வாக்கியமும் வேதத்துல பிரமாணமா இருக்கு. இப்போ இந்த வேதம் சூரியன் உதயத்துக்கு முன்னாலே பண்ணணும், சூரியன் உதிச்சத்துக்கு அப்புறம்தான் பண்ணணும்னு ரெண்டு விதமா சொல்றே. இப்போ இந்த கர்மத்தை நாம என்ன எப்படி பண்றது, இந்த ஸ்ரௌத கர்ம விஷயமான அது சந்தேகங்கள்லாம் நிறைய வரும், அதே மாதிரி ஸ்ராத்த கர்மாதிகள்டையும் நிறைய வரும். இப்போ இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றதுன்னா, அதே அங்கே நீ இருக்கிற பிரதேசத்திலே பெரியவர்களான பிராமணர்கள் எப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டி அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். அது நாமளா உட்கார்ந்த வேதத்துல இப்படி சொல்றே இல்ல இப்படி சொல்றே, இத பண்ணலாமா பண்ணப்படாதாங்கிறத நாமளே விசாரம் பண்ணி அதுல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறத காட்டணும். அந்த பெரியவர்கள் எப்படி அனுஷ்டிக்கிறாரோ அதே வழியிலே நாம போறது உத்தமம், அதனாலே அதை பண்ணுன்னு அங்கே தன் சிஷியனான பிருகுக்கு ஆச்சாரியனான அந்த வைசம்பாயனர் உபதேசிக்கிறார்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு, இப்போ சௌத கர்ம விஷயமான சந்தேகம் நமக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்போ சந்தியா தேவதை ஒரு ஸ்ரீமூர்த்தின்னு சில ஸ்மிருதிகள் சொல்றது, அதுவே புருஷமூர்த்தின்னு சில ஸ்மிருதிகள் சொல்றது. இப்போ இந்த ஸ்மிருதிகளுடைய வசனப்படி சந்தியா தேவதைய தியானிக்கிறது, அத ஸ்மார்த்தமான தேவதா மூர்த்தி பேதம விஷயத்துல சந்தேகம் நமக்கு ஏற்படுறது. அப்போ இது புருஷ மூர்த்தியா இல்ல அங்க ஸ்ரீமூர்த்தியா, இப்படி நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அதே நம்ம பெரியவா எப்படி நாம அனுஷ்டிச்சுட்டு இருக்காளோ அதே பிரகாரம் நாமளும் அனுஷ்டிக்க வேண்டியது. இதுக்கு இப்போ மேலையார் செய்வனர்கள்னு சொல்றா பாருக்கா, அதை இந்த இடத்துல ஆண்டாள் சொன்னதே இங்கே ஸ்பஷ்டமா வைசம்பாயனர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். அதே மாதிரிதான் இதுல விருத்தி விசிகிச்சான்னு சொல்ற பதத்தினாலே, இப்போ ஒரு சாஸ்திர விசாரம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே பண்ணா, அதாவது மாதுளனுடைய சுதைய, அதாவது மாமாவுடைய பெண்ணை அம்மானுடைய பெண்ணை விவாகம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கப்படாதா. இப்போ மருமான் மாமாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதாங்கிறது இங்கே சர்ச்சை. அந்த சந்தேகத்துக்கு அவன் அந்த எந்த தேசத்தில் இருக்கானோ, எந்த வர்ணத்தை ஆசிரியத்திருக்கானோ, அதிலே பெரியவாளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கு, தங்காத்துல இதுக்கு முன்னால இப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேசத்துல அந்த காலத்துல அந்த குலத்துல இருக்கிறவா எப்படி அதை அனுஷ்டானம் பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சு. அப்போ மாமா பொண்ண எங்காத்துல கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான ஒரு இது பெரியவா ஏற்படுத்தி அந்த மாதிரி ஒரு கல்யாணங்கள் நடந்திருந்தா அந்த மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு அங்கே அந்த மாதுல சுதையை பத்தியதான சர்ச்சையிலேயும் நாம ஒரு நிஷ்கர்ஷத்தை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேணும். இது பெரியவா எப்படி அனுசரிச்சு போயிருக்காளோ அதே வழியிலே நாம போனோங்கிறதா முக்கியம். அதத்தான் மேலையார் செய்வனகள் என்பது போலே ஆண்டாள் காட்டியது போலேயே வைசம்பாயரும் தன் சிஷ்யனான பிருகுவுக்கு உபதேசிக்கிறார். அப்புறம் சம்மர்ஷினஹா அந்த ராகம் துவேஷம் அந்த ஒரு பரபரப்போட காரியத்தை பண்றது இதெல்லாம் தோஷம் இல்லாத நன்னா சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்றதுல அதிசமர்த்தர்களானவர்களிடத்திலே யுக்தாக இந்த நித்திய நைமித்திக கர்மங்களை யாரு ஸ்வயம் அனுஷ்டிக்கிறாளோ அவள்கிட்ட ஆயுக்தாக அதுல எவ்விதமான குறைவும் இல்லாதபடி அனுஷ்டிப்போங்கிறதான திருடமான புத்தி உள்ளவர்களிடத்திலே அலூக்ஷாக அந்த குரோதம் பிடிவாதம் முதலியவர்கள் எல்லாம் இல்லாத இடத்துல தர்ம காமாக அவா அதை செய்யறதுனாலே எப்படிப்பட்ட பூஜையாறது அது எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத அதெல்லாம் அதுல விருப்பம் இல்லாது அந்த தர்மாச்சரணத்திலேயே தர்மம் ஒன்றிலேயே பற்றுள்ளவர்களான அந்த பிராமண உத்தமர்களுக்கு தத்ர முன்னாலே சொன்னதான யதா வர்த்தேரன் அவா எப்படி அவளுடைய அனுஷ்டானம் இருக்கோ அவள் எப்படி அதை அனுஷ்டிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டிக்க வேணும். அதான் ததா தேஷு வர்த்தேதாக அவ எப்படி அனுஷ்டிக்கிறாளோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டி அப்படின்னு தன் சிஷ்யனான பிருகுவுக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்றார். இப்படி இந்த சந்தேகாஸ்பதமான விஷயத்திலே நிர்ணயம் எப்படி பண்ணணுங்கிறத உபதேசிச்சு இனி தகுந்த புருஷரிடத்திலே சம்பந்தம் முதலான விவகாரம் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மேற்கொண்டு நிர்வகிச்சுண்டு போறார். இப்படி நாம பண்றதான இந்த தீர்மானம் இருக்கே அது நமக்கும் நன்மையை பயக்கணும், நமக்கு பின்னால வர சந்ததிகளும் அதுல தப்புல்ல, அதை நாம அனுஷ்டிக்கலாம் அப்படின்றதான அவளுக்கும் ஒரு நிஷ்கர்ஷம் வேணும். அப்படி அப்படிப்பட்டதான அந்த சௌதஸ்மார்த்த கர்ம ஆசரணம் நம்மிடத்திலே இருக்க வேணும் அப்படிங்கறதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த இது எப்படி இருக்குன்னா ஏஷ ஆதேசஹா ஏஷஹா இதுவரை சொன்னதான இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதேசஹா அது ஒரு கட்டளை போன்றது. எப்படிப்பட்ட கட்டளைன்னா ஏஷஹா இவைகள் உபதேசஹா புத்திரன் முதலானோருக்கு பிதா முதலோரால் செய்யப்படுகின்ற உபதேசத்தை போன்றது. ஏஷா இது வேதோபனிஷது இது வேதத்திலே சொல்லப்பட்டது மிகவும் ரகசியமானது. ஏதத்து இது அனுசாசனம் இது சாக்ஷாத் பகவானுடைய வார்த்தையேங்கிறத நாம நம்பணும். அதனாலதான் ஏவம் இப்படி உபதேசிக்கப்பட்ட எல்லாமே உபாசிதவ்யம் சிஷ்யனே உன்னாலே கண்டிப்பாக அனுஷ்டிக்கத்தக்கது அப்படின்னு இதுவரை கூறியதான அந்த கர்மானுஷ்டானத்திலே நீ தக்கதான ஒரு முயற்சியை எடுத்து பெரியவர்கள் எப்படி அதை அனுஷ்டித்திருக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் அனுஷ்டிக்க வேணும். ஏவம் உபாசிதவ்யம் ஏவமுசைதாசியம்னு அதையே திரும்பவும் உபதேசிப்பதற்காக வைத்துக்கொண்டு நீ அதன் பிரகாரமே செய்ய வேணும்னு சொல்லி இந்த 11வது அனுவாகத்தை பூர்த்தி பண்றார். அதுக்கு மேல இந்த விஷயங்களை மேற்கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதாவது ஒரு பிதாவானவன் தன்னுடைய புத்திரனுக்கு பண்றதான உபதேசம் ஒரு மாதிரி, அரசன் தனக்கு வேலைக்காரனுக்கு கட்டளையிடுறானே அது வேற மாதிரி, இந்த வைதீக விதியை நம்ம அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றோமே அது பகவத் ஆக்ஞையா எடுத்துக்கணும். அதனாலதான் நாம அனுஷ்டிக்கிற ஒரு ஒரு கர்மத்திலேயும் ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம் அல்லது பகவத் பிரீத்தியத்தம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாம செய்கிற இந்த சௌதஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது, அது பகவானுடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையை நாம் சிரமேற்கொண்டு அதை கட்டாயம் அனுஷ்டித்தே ஆக வேணுங்கிறது தான் இங்கே ஸ்மிருதியினுடையும் வேதத்தினுடையுமான ஒரு பரந்த நோக்கு. அந்த நோக்கைத்தான் இங்கே வைசம்பாயனரும் ஸ்பஷ்டமா சொல்றார். ஏஷ உபதேசஹான்னு அந்த வேதத்துக்கு அடித்தபடியில் இருக்கிற ஸ்மிருதியினுடையும் தேசஹா இந்த உபதேசம் இப்படியே தான் இருக்கு. ஏததனுசாசனம் இதுதான் பகவானுடைய ஆக்ஞையுமாகும்னு சொல்லி இந்த சீக்ஷாவல்லிய தலைக்கற்ற. அதுக்கப்புறம் முடிவிலே நாம அனுஷ்டிக்கிறதான சாந்தி பாடம், அந்த சாந்தி பாடத்திலேயும் நிறைய அந்த முன்னாலே ஏற்கனவே நாம அதெல்லாம் பார்த்தோம். அதாவது என்னென்ன நமக்கு இது வந்திருக்கு, அந்த தேவதைகள் என்ன, அவளை எப்படி பிரீத்தி பண்ணணும், இதெல்லாம் முன்னாடியே நாம பார்த்தோம். அதே பிரகாரம் இங்கேயும் அந்த மித்ராதிகளும் அந்த ஒவ்வொரு இதுலேயும் தேவதைகளை இது பண்ணமே அதை முதல்ல சொல்லி இப்போ கடைசியில அதையே திரும்பவும் சொல்லி தலை கட்டுகிறது இந்த 11வது அனுவாகத்தினுடைய கர்மங்களை சொல்லி 12வது அனுவாகம் அந்த சன்னோ மித்ர சம்வருணஹா சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுருருக்ரமஹா அப்படின்னு அந்த கடைசி இதையும் அப்படியே சொல்லி அதுல இப்படி முன்னால இது சொல்லிட்டு அதை முடியும் போது இங்கே அது ஆதிஷம்னு சொல்லி முடிச்சது. அதனாலதான் துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம் ருதமவாதிஷம் சத்யமவாதிஷம் தன்மாமாவீத் தத்பக்தாரமாவீத் ஆவீன் மாம் ஆவீத் பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹின்னு இப்படி ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீகனால அந்த தாபத்திரயங்கள்லாம் உனக்கு சமணமாகட்டும், எங்கேயும் உலகத்திலே சாந்தி நிலவட்டும்னு சொல்லி இந்த உபனிஷத்தை தலை கட்டிச்சு. இதுல நிறைய சர்ச்சைகளெல்லாம் நம் பெரியவர்கள் எதிர்க்கா. இதுல பிற அதாவது வேதத்தை ஒத்துகிண்டு அந்த வைதீக மதமா இருக்கிறதே இந்த உபனிஷத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லும்போது அது வெவ்வேறு விதமா சொல்றது. இப்போ இந்த தர்ம காமாக பிராமணாக ஏதே தத்ர யதாவர்த்தேரன்னு அப்படின்னு சொல்றதுனால சுவாமி தேசிகனும் நான் பெரியோமல்லோ நன்னும் தீதும் உரைப்பார் உளரன்னு நாடுவோமேங்கிறார் தன்னுடையதான தேசிய பிரபந்தத்தில். அப்படி நாம தான் பெரியவான் இல்லை, நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்ற பெரியவா இருக்காளே அவளை அடிபணிஞ்சு நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு நாம தெரிஞ்சுப்போம் சொல்ற வியக்தி எப்படிப்பட்ட வியக்தி, சாக்ஷாத் சுவாமி தேசிகனே சாயிக்கிறார்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனால இந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு நாம எப்படி அனுஷ்டிக்க வேணுங்கிறத அதை நாம பெரியவாழ்கிட்டேருந்துதான் கத்துக்கணும் அப்படின்னு. இந்த சீக்ஷாவல்லியில இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சில விசாரங்களை நம்ம பெரியவா பண்றா. அதாவது கர்மத்தில் ஏற்படுற பலன் இன்னதுதான்னு நிஷ்கர்ஷம் பண்ணணுமோனோ, அதனால ஏற்படுற பலன் இன்னதுதான்னு தெளிவா ஒருத்தன் தெரிஞ்சுகொள்றதுக்காக இந்த விசாரம் தொடங்கி அதை பண்றா. அது அவசியம்னு சொல்றா. இப்போ இந்த சீக்ஷாவல்லியை பொறுத்தவரையில ஒரு ஐந்து விதமான சம்சயங்கள் இருக்கு. அதாவது தனி கர்மங்களத்தினால் கர்மங்களால மோக்ஷம் உண்டாகின்றதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்தது பரமாத்ம ஞானத்தை அங்கமாக உடையதான அங்கியான கர்மங்களாலே மோக்ஷம் உண்டாகிறதா, அல்லது பரமாத்ம ஞானமும் கர்மங்களும் சமப்பிராதான்யமாயிருந்து, அதாவது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு ஏத்த குறைச்செல்லாம் சமமாகவே இருந்து அந்த இரண்டினாலும் மோக்ஷம் உண்டாகின்றதா, அல்லது கர்மங்களை அங்கமாக உடைய அங்கியான அந்த பரமாத்ம ஞானத்தாலே நமக்கு மோக்ஷம் ஏற்படுறதா, அல்லது கர்ம சம்பந்தமே இல்லாத தனியான ஞானத்தினாலே நமக்கு மோக்ஷம் ஏற்படுறதா, இப்படி ஒரு ஐந்து கேள்விகள் இந்த சிக்ஷாவல்லியை பொறுத்தவரையிலே பெரியவர்களாலே காட்டப்படுகின்றன. அதுல மோக்ஷசாதன விஷயத்தில் இந்த ஐந்து விதமான சந்தேகங்கள் இருக்கே, இதுக்கு வாத பிரதிவாதங்கள்லாம் அது நிறைய எத்தனை சொன்னாலும் சொல்லுண்டே போகின்றிருக்கலாம். அந்த அளவுக்கு ஏன்னா அவாவா என்னென்ன சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளோ அவா அவளுக்கு இப்ப அத்வைதிகள் கர்மத்தோத்துக்காதவா, அதனால அது ஞானத்தினாலே மோக்ஷம். இப்படி ஒவ்வொருத்தரும் இப்ப நாம வந்து பிரபத்திங்கிறத ஒத்துக்கொண்டோம், பிரபத்தினாலே மோக்ஷம். அதனால அங்க முதல்ல கர்மயோகம், கர்மத்தினாலே இது வர்றது, அப்புறம் பக்தி ஞானம் வந்து ஞானத்தினாலே பக்தி, பக்தி கணிஞ்சு மோக்ஷம்னு இப்படி பலவிதப்பட்டதான சர்ச்சைகள் இதுக்கு இடம் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் அனுகூலமா அவாவா இந்த சீக்ஷாவல்லியினுடைய வாக்கியங்களை தங்கள் தங்கள் மதத்துக்கு அனுகூலமா அதுக்கு அர்த்தம் பண்ணி அதையும் பறக்க சாதிச்சிருக்கா. ஆனாலும் வேதா கிருஷ்ணோதி கந்தவியா சகசியோ த்விஜன்மா அப்படின்னு ஒரு வசனம். அதாவது பிராமணன் உபனிஷத்துடன் கூட எல்லா வேதங்களையும் அவன் தெரிந்து கொள்ள வேணுங்கிறது ஸ்மிருதி வசனம். அதனாலே குருகுலத்திலேயே அவன் அந்த உபனிஷத்தின் பிரயோஜனமான ஆத்ம ஞானத்துடனேயே வேதாந்தத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. வித்வான் யஜதேங்கிறதும் வசனம். அதனாலே அப்படி தெரிந்து கொண்டவன் வித்தை உள்ளவன் யாகம் முதலானவைகளை செய்தல் வேண்டும். வித்வான் யாஜயதி அவன் பண்றதோட இல்ல மற்றவாளுக்கும் பண்ணி வைக்கணும்னு தெரிகிறது. அதனால அவாவாளுக்கு என்னென்ன கர்மா கர்மத்துக்கு அதிகாரம் இருக்கோ அதை அவ கண்டிப்பா அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு தெரிகிறது. சத்வானுஷ்டானம் அந்த அனுஷ்டானத்தை அவ எப்படி பண்றா, அதை அனுஷ்டிக்கிறது எப்படிங்கிறத ஸ்மிருதியினுடைய உபதேசத்தினாலேயும் அந்த ஞானம் சம்பாதிச்ச பிறகு செய்யப்படும் கேவல கர்மங்கள் மோக்ஷசாதனம் ஆகின்றதா இல்லையா, அப்புறம் ஜெய்மினி அப்புறம் சபரஸ்வாமி இவாள்லாம் அதுல கிறிஸ்திய வேதா கர்மார்த்த ஏவேதி மன்யந்தேன்னு சொல்றா. அதனால எல்லா வேதமுமே கர்மானுஷ்டானத்தையே பிரயோஜனமாக கொண்டது. அதனாலே கர்மாவ அனுஷ்டிச்ச பிற்பாடுதான் உனக்கு மோக்ஷ சாதனமே ஏற்படும். அதனால கர்மம் ரொம்ப முக்கியம். அதனால வேத இப்படி கர்மாவை பண்ணி அதுக்கப்புறம்தான் மோக்ஷம், அப்படி இல்லைன்னா அந்த வேதத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்றா. இந்த கேவல கர்மங்களிலே மோக்ஷம் உண்டாகிறதா இல்லையா அப்படிங்கிறத விசாரம் அது இன்னி அளவுக்கும் போயின்னு இருக்கு. அந்த பூர்வபக்ஷிகளுக்கும் சித்தாந்திகளுக்கும் வாத பிரதிவாதங்கள் இன்னைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கு. இதுல நாம அதிகமா ஆழங்கால் பட்டு அந்த உள்ளுக்குள்ள போய் ரொம்ப விசாரம் பண்ணினோம்னா சில, அதாவது பிராமண சமூகத்திலேயே சில மதத்தை சார்ந்தவர்களுக்கு, இப்போ அத்வைதிகளுக்கு விசிஷ்டாத்வைதபரமா அப்படின்னா ஒத்துக்க மாட்டார். அதே மாதிரி துவைதிகள் விசிஷ்டாத்வரமாவோ இல்ல துவைத அந்த அத்வைதபரமாவோ அப்படின்னா அவா ஒத்துக்க மாட்டார். இப்படி அதுல எத்தனையோ பிரத்திபாயங்கள் இருக்கு. இப்ப நமக்கு இந்த சீக்ஷாவல்லி என்ன சொல்றதுங்கிறதா முக்கியமே தவிர, அது அவாவா தத்தம் சம்பிரதாயத்துக்கு அனுகுணமா அதை வச்சுக்கிட்டோமே, அதுல ஒன்னும் தப்பு இல்லை. அதனால மொத்தத்துல என்ன, உபனிஷத்து நன்னா பிரச்சாரமாகணும், அது வேதத்தினுடைய ஒரு கடைசி பகுதி. அந்த பகுதி பறக்க எல்லாராலும் படிக்கப்பட வேணும், ஓதப்பட வேணும், அது மற்றவர்களுக்கும் ஓதுவிக்கப்பட வேணுங்கிறதுல யாருக்கும் ஒரு இரண்டாவது அபிப்பிராயமே இருக்க முடியாது. அதனால இந்த வாத பிரதிவாதங்களை எல்லாம் இந்த இடத்துல நாம தவிர்த்துட்டு, இப்போ அடியனை பொறுத்த வரைக்கும் காலக்ஷேமம் பண்ண ரீதியில விசிஷ்டாத்வைத பரமா தான் அடியன் சொல்லுவேன், அது அப்படித்தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அடியன் ஆச்சாரியன் அப்படித்தான் கத்துக்கிட்டேன். அதனால அது சில பேருக்கு ஏற்புடையதா இருக்கலாம், சில பேருக்கு ஏற்புடையது இல்லாததா இருக்கலாம், இத்தர சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு. அதனால அந்த விசாரத்திலே இறங்கி அத அவளுடைய மனச நோகடிக்க வேண்டாம் அப்படின்றதான ஒரு நல்ல எண்ணத்தினால இத இதுவரைக்கும் நாம ஒரு பொதுவான விசாரத்தை பண்ணினோம். அதாவது அது அவன் அத்வைதியா இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைதியா இருந்தாலும் சரி, இல்ல துவைதியா இருந்தாலும் சரி, இந்த வைதிக மதத்தை ஒத்துக்கிண்டு வேதத்தையே முழு பிரமாணமா ஒத்துக்கின்ற எல்லாருக்குமே இந்த அர்த்தங்கள்லாம் எவ்வளவு ரசிக்க முடியா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணினோம். இது அதுக்கு மேல உள்ள ரொம்ப டீப்பா போய் அவாவா சம்பிரதாயத்துக்கு அனுகூலமா அனுகுணமா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது இந்த மதத்துக்கு உங்களுக்கு இப்படி சொல்றேன், உங்க சம்பிரதாயமே வேற, இதுல இப்படி வேதம் சொல்றிருக்கு, இது உங்களுக்கு எதுன்னு சொன்னா அவளுக்கு மனசு கஷ்டப்படும். அதனால இப்போ அந்த அளவுக்கு அடியன் சமர்த்தனும் இல்லை. ஏன்னா இது தெரிந்தோ தெரியாமலோ இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால அடியன் விசிஷ்டாத்வைதம் ஸ்தீன்னு தான் சொல்ல வேண்டியதான ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனால அது ஏத்துக்கு புரத்தியாருடைய மனசை நோகடிப்பானேன்னு இத மேற்கொண்டு விசாரங்களிலே அடியன் உள்புகாமல் இத்தையோடைய நிறுத்திக்கிண்டு அதுக்கு மேற்கொண்டு அந்த இரண்டாவது வல்லியான ஆனந்த வல்லிய கிரமமா அடுத்த இதில் அனுபவிப்போம்னு சொல்லிண்டே அந்த பாகவதாட்டேந்து அடியேன் நியமனம் வாங்கிக்கிறேன். கவிதார்கீத சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.